நீரும் புல் வேண்டுமா பாறை உண்டே போதுமே பல்லாயிரம் புல் வேண்டுமா பேசாத கண்ணும் பேசுமா பெண் வேண்டுமா பார்வை போதுமா பார்வை உண்டே போதுமா Oh,